வணக்கம். ஞானப்பிரகாசம், 22/7/18, தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு. நேற்றைய பதிவில் ஒன்று சொல்லியிருந்தேன், இப்போ வந்து சாதாரணமாக நம்ம விலையை பற்றி பேசணும்னா என்ன பேசணும்னா, விலைவாசி என்ன இப்படி வசந்து கிடக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதுவே தமிழர் வேளாண்மையில் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் விலைவாசியை பற்றி எப்படி பேசுவாங்கன்னா, என்ன அகவலை இப்படி அகவலை இப்படி விற்கிது, அகவலை என்ன இப்படி கண்ணுமுன்னு தெரியாமல் எகிரி போய் கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அகவலைங்கிறது எப்போ வரும், விலைவாசிங்கிறது எப்போ வரும், ரொம்ப அற்புதமான தமிழ் சொல்லுங்க. இந்த ரெண்டும், அகவலைக்கும் விலைவாசிக்கும் உள்ள வேறுபாடே காலத்தில் நடக்கிற இந்த நயவஞ்சகத்தையும் அப்படியே தோடு உரிச்சு காட்டுற மாதிரி இருக்கும். அந்த இந்த பித்தலாட்டங்களை தோடு உரிச்சு காட்டுற அற்புதமான இரண்டு வார்த்தைகள், விலைவாசி மற்றும் அகவிலை. என்ன அகவலை இந்த விலை விற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, சிறுவனாக இருக்கும்போது பெரியவங்க பேசும்போது, அகவலை எகிரி போய் கிடக்கு அப்படிம்பாங்க, விலைவாசியாக தான் அப்போ அப்படி சொல்லுவாங்க. இப்போது நம்ம விலைவாசின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதை வாசித்தல்னால் படிக்கிறது, விலையை நீங்கள் பேப்பரில் படித்து தான் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போது அப்போ விலையை பேப்பரில் படித்தெல்லாம் யாரும் தெரிஞ்சுக்கல, அப்போ காகிதம் இல்லாமல் இல்லை. விலை வந்து சந்தை நிலவரத்தை அப்பப்போ உற்பத்தியாளரும் நுகர்வோருமே தீர்மானிப்பாங்க. பண்டைய காலங்களாகட்டும், மன்னர்கள் காலத்திலாகட்டும், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, உற்பத்தியாளர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அவ்வளவு பேர் நுகர்வோர் இருந்தாங்க. சந்தைப்படுத்துவர்களே உற்பத்தியாளர்களாக இருந்தாங்க. இதுதான் விஷயம். இப்போது உற்பத்தியாளர்கள் யார் மாதிரி தெரிகிறாங்கன்னா, யார் விற்பனையாளர்களோ அவங்க வந்து உற்பத்தியாளர் மாதிரி மக்கள் கண்களுக்கு தெரிகிறாங்க. விற்பனையாளர்கள் யாரோ அவங்க உற்பத்தியாளர்கள் மாதிரி மக்கள் கண்களுக்கு தெரிகிறாங்க. அல்லது உற்பத்தியாளர்கள் வைக்கிற விலையோ நுகர்வோர் வைக்கிற விலையோ ரெண்டுக்கும் தொடர்பே இல்லாமல் இருக்கும். இப்போது இன்னும் எளிமையாக படுத்தலாம், இன்னும் எளிமையாக சொல்லலாம். அதை நுகர்வோர் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு சமமான அளவு உற்பத்தியாளர்கள் இருந்தால், அல்லது உற்பத்தியாளர்களே நேரடியான நுகர்வோரோட தொடர்பு இருந்தால், இந்த விலைவாசி உயர்வு கட்டுக்குள்ளே இருக்கும், பொருட்களின் தரம் மிக உயர்ந்த உச்சத்தை தொட்டிருக்கும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு எளிமையான உதாரணமாக பார்க்கலாம். ஒரு 100 பேர் உற்பத்தியாளர்களாக இருக்காங்க, ஒரு 1000 பேர் வந்து நுகர்வோராக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 100 பேர் 1000 பேர்கிட்ட கொண்டு போய் சந்தைப்படுத்துகிறாங்க, நேரடியான சந்தைப்படுத்துகிறாங்க. அப்படின்னு சொன்னால், சந்தையாக இருந்தாலும் சரி, நேரடியாக வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, சுலபமாக இவங்களுடைய உற்பத்தி விலையையும் அவங்களுடைய நுகர்வு விலையும் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதே போல் பொருளோட தரத்தையும் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். சந்தையில் வைக்கும்போது எந்த பொருள் மிக உயர்ந்த பொருளாக இருக்கோ, மிக நல்ல பொருளாக இருக்கோ, அந்த பொருள் எல்லாராலும் பார்க்கப்படும், எல்லாராலையும் அது பெருமைப்படுத்தப்படும், நல்ல விலை கிடைக்கும். அப்போது உற்பத்தியாளனுக்கு மறைமுகமாக தான் உயர்ந்த பொருளை உற்பத்தியாக பண்ணனாதான் நமக்கு நல்ல விலை கிடைக்கும் அப்படிங்கிற அறிவும் வரும். ஆமாம், அதற்கான அந்த தொழில்நுட்பங்களையும் அதற்கான முயற்சிகளையும் உடனடியாக ஈடுபடுவான். அதே போலவே நேரடியாக உற்பத்தி நுகர்வோர்கள் பொருளை வாங்கும்போது உற்பத்தியாளர்கள் எந்த மாதிரியான பொருளை வந்து நுகர்வோர்கள் வாங்குகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாமல், நல்ல உயர்தரமான உற்பத்தி பொருள்களை நுகர்வோருக்கு நேரடியாக கொடுப்பாங்க. சரிங்களா? இதில் ரெண்டு பேரும் நேரடியாக இருக்கிறதுனால களத்தையே நேரடியாக உற்பத்தியாகும் தொழிற்கூடங்களையோ உற்பத்தியாகும் விளைநிலங்களையோ நிச்சயமாக வந்து நுகர்வோர் வந்து கண்காணிக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் உற்பத்தியாளர்கள்டேருந்து வேறு ஒருத்தங்க பொருளை கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக தானே நுகர்வோருக்கு தனியாக கொடுக்கும்போது, நுகர்வோரும் உற்பத்தியாளனும் நடுவிலே அந்த இணைப்பு சங்கிலி, அந்த பிணைப்பு வந்து துண்டிக்கப்படுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த இடையில் உள்ளவங்க இருக்காங்க பாருங்கள், நுகர்வோருக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் இடையில் வேறொரு குறுக்கீடு வரும்பொழுது, உற்பத்தியாளன் அதை பாதுகாக்கிற உத்திகள், அதை சேமிக்கிற உத்திகள், அதை சேமிக்கிற களங்கள், அதை பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் உற்பத்தி பண்ண வேண்டிய அல்லது பாதுகாக்க வேண்டிய அந்த அறிவு முறைகள் எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு ஆயிடுது. உற்பத்தியாளனே எல்லா விதமான தொழில்நுட்பங்களும், பாதுகாக்கிற தொழில்நுட்பம், சேமிக்கிற தொழில்நுட்பம், பூச்சி அந்துகளிலிருந்து பாதுகாக்கிற தொழில்நுட்பம், இப்படி எல்லா வித தொழில்நுட்பமும் 100,000 பேர்கிட்ட வரும்போது உற்பத்தி செய்கிற தானியத்துக்கு பாதுகாப்பு கிடைக்குது. ஒரே ஒரு ஆள் பாதுகாப்பு, ஒரு தொழிற்சாலை எல்லாத்தையும் நான் பாதுகாக்கிறங்கும்போது ஒரே ஒரு முறை தவறு நடந்தால் கூட ஒட்டுமொத்த நுகர்வோரோட பொருள் பாதிச்சிடும். பல பேர்கிட்ட பாதுகாப்பு போகும்போது அந்த பாதுகாப்பு முழுமையான பாதுகாப்பாக இருக்கும். உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஒரு குளத்தில் உபயோகிக்கிற எல்லாருமே பல நூறு பேர் ஒரு குளத்தை உபயோகிச்சுட்டு பல நூறு பேர் பாதுகாக்கும்போது எல்லோரும் 10 பேர் தூங்கிட்டு இருந்தால் கூட 2 பேர் அந்த குளத்தை கண்காணிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த குளத்தின் நீர் கெட்டு போகாமல் தூய்மையை பாதுகாக்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொருத்தரும் தனி குளம் வெட்டி வச்சுருந்தா அடுத்தவங்க குளம் தானேன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கும்போது எத்தனை குளம் அதில் கெட்டு போகுங்கிறதே சொல்லவே முடியாது. எல்லோரும் ஒரே குளத்தில் தண்ணி குடிக்கும்போது பாதுகாப்பு வந்து பலம் அதுக்கு அதிகம். அதுபோலவே பல பேர் ஒரு தானியத்தை உற்பத்தி பண்ணும் பொழுது ஒரு தானியத்தை பாதுகாக்கும் பொழுது அதுக்கு பாதுகாப்பு அதிகம். இங்கே வந்து பல பேர் உற்பத்தி பண்ணுறதுனால நீங்கள் வந்து இது எப்படி ஒரு குளமாகும் அப்படிம்பீங்க. ஒரு உற்பத்தி பொருள் அப்படிங்கிற ஒரு இடத்த பல பேர் பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற சிந்தனை ஓட்டத்தோடு பார்த்தீங்கன்னா இதுக்கான பொருள் தெரியும். நுகர்வோர்கள் முழுமையான பாதுகாப்பிற்கும் முழுமையான மிக உயர்ந்த தானியத்தினுடைய இயக்கத்துக்கும் உற்பத்தியாளர்கள் அது நுகர்வோர் வந்து கிடைக்கும். சரியா, நன்றி, வணக்கம். தொடர்ந்து நாளையும் சந்திப்போம்.